அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினே இமய இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை இவை இரண்டும்.